రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వెంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహదసరితరాణి ప్రణాయ మే మే అస్మద్గురోర్భగవతో దైకసింహో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువ తయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యశ్చనకులపతేర్వపులాభిరామం శ్రీమత్సదం శ్రీగుణం ప్రణమామి మూర్ధనా భూతం శరస్య మహదాపయ భట్టనాథ శ్రీభక్తిధార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిరేణు పరసాద యతీంద్రమిత్రాన్ శ్రీమత్పరాంకుశముని ప్రణదోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శటగోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడి దినాడెన్నం తెన్కురుహూరెన్నం మరువినియ వన్పొరుగలెన్నం அருமரைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறிவினேன் என்று சரகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனி தன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆழ்ந்த பெரும் சீரார் சரகோபன் சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான்திகழும் சோழி முதலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ்மறைகள் ஆயிரமும் இன்ற முதல் தாய் சரகோபன் மொய்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்து இயல் ஸ்ரீமன்னாக முனீந்திரவம் சேதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசலித்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சீரத்தூரியுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரசத்சங்க்யக பாஷ்யகாரம் சதாரி நாமானமஹம் ப்ரபத்யே. ஸ்ரேயஸ்தத்தேதுதாதா எம்பெருமான் ஸ்ரேயஸை கொடுப்பவன், அதாவது நன்மையை கொடுப்பவன், அதற்கான காரணத்தையும் கொடுப்பவன். நன்மை என்றால் என்ன என்றால் பகவத் அனுபவ சுகம், இதுதான் எல்லாரும் விரும்பும் ஸ்ரேயஸ், அதை கொடுப்பவன். அதற்கு காரணம் என்ன என்றால் எம்பெருமானே சர்வேஸ்வரன் என்றும் எம்பெருமானை பற்றிய ஞானத்தையும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதே பிராப்தியம் எனும் எண்ணத்தையும் காரணமாக நமக்கு கொடுப்பவன். எம்பெருமான் நமக்கு எப்பொழுது போக்கியமாக ஆகிறான் என்றால் அவன் போக்கியம் என்கிற எண்ணம் நமக்கு வரும்போதுதானே அவன் போக்கியமாக ஆகிறான். அதனால எம்பெருமானே போக்கியன், நாம் அனுபவிக்கத்தக்கவன், ஆனந்த சுரூபனானவன், நமக்கு சுவாமியானவன் ஆகிற எண்ணங்களை எல்லாம் முதலில் கொடுத்து அதன் மூலமாக அவன் போக்கியமாகவும் ஆகி நிற்கிறார். இதுதான் இந்த ஐந்தாவது பத்திலே விஷயம். ஸ்ரேயஸ்தேதுதாதா பிரபதன சுலபா ரிஷ்ட வித்வம்ச சீலஹா என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதிலே இப்பொழுது முதலிலே இந்த கையார் சக்கரத்து என்று ஆரம்பிக்கக்கூடிய முதல் திருவாய்ப்பு, நான் வெளி விஷயங்களிலே ஈடுபட்டிருந்தாலும் கூட எம்பெருமான் தன் விஷயத்திலே எனக்கு ஒரு போக்யதா புத்தியை கொடுத்தான் என்பதாக ஆழ்வார் சொல்லுகிறார். நமக்கு எல்லாருக்குமே மிக மிக பொருந்தும் இது. நாம் எல்லாம் ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய 24 மணி காலத்தில் பகவத் விஷயத்தில் ஈடுபாடு என்பது சில நிமிடங்கள் கூட இருக்காது, சில நிமிடங்கள் கூட இருக்காது. ஆனால் பிற விஷயங்களிலே ஈடுபாடு என்பதோ எத்தனையோ மணி கணக்கில் இருக்கும். பாதியும் உறங்கி போகும் நின்னதில் 16 பேதை பாரதன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன். மொத்த கணக்கில் சொல்ற தொண்டடைக்குரியாள். நாம் ஒரு நாள் கணக்கு என்று எடுத்து பார்த்தால் கூட பாதியும் உறங்கி போகும் என்று சொல்ற மாதிரி ராத்திரி முழுக்க உறக்கத்திலே போகும். ராத்திரி ஆனாலே எப்படி உறங்கலாம் என்கிற கேள்வி. ராத்திரி ஆகாரம் சாப்பிடுவதோ அதெல்லாம் உறக்கத்துக்காக தானே. அப்படி பகல் ஆச்சுன்னா எப்படி போகத்தை அனுபவிக்கிறார் என்கிற சிந்தை. இது தவிர அவரவர்களுக்கு எத்தனையோ வியாபாரங்கள், ஆபீஸ் முதலானவை, குடும்ப பாரங்கள், இதெல்லாம் போக எம்பெருமானுக்காக என்று செலவழிக்கக்கூடியதோ மிக சொல்பமான நேரம். அப்படி இருக்கும்போது அதிலும் பூர்ண மனசு என்பது இல்லாமல் மனசை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்க எம்பெருமான் விஷயத்திலும் மனசு ஈடுபடுகிறது அப்படிங்கிறது மட்டும்தான். எம்பெருமான் விஷயத்தில் தான் மனசு ஈடுபடுகிறது அப்படிங்கிறது கிடையாது. எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணும் போதே கூட அந்த பெருமானுடைய விஷயத்தில் தான் மனசு அப்படிங்கிறது கிடையாது. திருவாராதனம் பண்ணிட்டு அடுத்தது என்ன செய்யணும், திருவாராதனத்துக்கு பெருமாளுக்கு நிவேதனத்துக்கு என்ன, அந்த நிவேதனத்தை நாம் எப்படி உபயோகப்படுத்தணும், அதை முதலில் எப்படி தயாரிக்கணும், இந்த மாதிரியான விஷயத்துல சலுகை எப்படி பண்ணணும், சாப்பிடணும் எப்படி, ஆபீஸ் எப்படி போனோம், அடுத்த காரியம் என்ன, இதெல்லாம் தான் மனசுல நிறைய இருக்கும்போது வெளியில திருவாராதனம் மாத்திரம் நடந்திருக்கு. அதனாலதான் ஆழ்வார் சொல்ற புறமே புறமே ஆடி அப்படிங்கிற வெளி விஷயத்திலேயே ஈடுபட்டு இருக்க எம்பெருமாள்கிட்ட ஈடுபாடு குறவு. ஆனால் சில சமயம் வெளியில சொல்லும் போது மாத்திரம் எம்பெருமானிடம் ஈடுபாடு நிறைய இருக்கிற மாதிரி நம்மை நாம் காட்டி கொண்டிருக்கிறோம். கையார் சக்கரத்தை என் கருமாணிக்கமே என்று பொய்யே கைமை சொல்லி புறமே புறமேயாடி, பொய் என்று தெரிந்தே பொய்களை எல்லாம் சொல்லி எம்பெருமானிடம் ஈடுபாடு அதிகம் உள்ளது போல காட்டிக்கொண்டு பிறரை ஏமாற்றிக்கொண்டு, ஆனால் உள்ளே எம்பெருமானுடைய சிந்தை என்று சொல்பமாக இருக்கும்படி இருக்கும்போது கடைசியில என்ன ஆயிற்று என்றால் நீயே பெற்றொழிந்தேன். இது உண்மையாகவே ஆயிற்று, உண்மையாகவே எம்பெருமானிடம் ஈடுபாடு அதிகமாக. எம்பெருமானை பற்றி என்ன சொன்னேன், என் கருமாணிக்கமே சொன்னேன். கருமாணிக்கமே சொன்னா கருமாணிக்கம் போல அத்தனை மதிக்கத்தக்கவன், அத்தனை நமக்கு கௌரவிக்கத்தக்கவன், அத்தனை நமக்கு ஒரு பாக்கியமாக நினைக்கத்தக்கவன் அப்படின்னு இருக்கும்போது உண்மையிலேயே அப்படி எம்பெருமானை நினைக்கும்படியாக அந்த எண்ணத்தையும் எம்பெருமானே கொடுத்து விட்டான். இப்படியே சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி பழக்கமான கடைசியில் அப்படியே எம்பெருமான் ஆயிடுவான் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சுவாமி நம்மாழ்வார் இங்கே சொல்றார். நிரவதிக காருண்ய சமுத்திரம் அப்படிங்கிற, ஏன்னா நான் சொல்றது பொய்யின்னு தெரிஞ்சு கூட என்னோட கலந்து பழகின எம்பெருமானுடைய நிரவதிக காருண்ய சமுத்திரம். எம்பெருமான் கணக்குபடி பார்த்தா இவன் பொய் சொல்றான், இவன்கிட்ட போக கூடாது. இவனை காட்டிலும் எம்பெருமானிடம் ஈடுபாடு இல்லாமலே இருக்கான் ஒருத்தர், அவனே பரவாயில்லை. ஏன்னா அவன் ஏமாத்தல, எனக்கு எம்பெருமானிடம் ஈடுபாடு வரல அப்படிங்கறத நேரடியா சொல்றான். ஆனால் புறமே புறமே ஆடிக்கொண்டு ஆனா எம்பெருமான ஈடுபாடு இருக்கதா காட்டிக்கொண்டு ஏமாத்துறானே, இவன் கிட்ட எம்பெருமானே வரக்கூடாது, கிட்டேயே வரக்கூடாது. ஆனால் எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா, அளவில்லாத ஒரு கருணையினாலே நான் என்ன சொன்னேனோ அந்த விஷயத்தை என்னிடமே சத்தியமாக்குறான். எனக்கு எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்க முடியாதுங்கிறதே சொல்லி சொல்லிட்டே இருந்தா கடைசியில் ஒரு நாள் அப்படியே ஆயிடும், எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை நமக்கு வந்து. இப்படியாக அழகாக சொன்னார். போனாய் மாமருதின் நடுவே என் பொல்லாமணியே, தேனே இன்னமுதே என்றென்றே சில கூற்று சொல்ல, தானே எம்பெருமான் அவன் என்னாகி ஒழிந்தான், வானே மாநிலமே மட்டுமட்டும் என்றுள்ளனவே என்பதாக இரண்டாவது பாட்டிலே சொன்னார். இம்ரான் பற்றி நான் சில வார்த்தைகள்லாம் சொன்னேன். அன்னைக்கு நாள் மருத மரத்தின் நடுவே போனாயே, என் பொல்லாமணியே, தேனே, என் அமுதே, இப்படி எல்லாம் நான் சில வார்த்தை சொல்ல. ஆனால் எம்பெருமான் நான் பொய்யான இந்த மாதிரி சில வார்த்தைகளை சொன்னாலும் கூட அவன் அதை மெய்யாகவே ஆக்கிக்கொண்டு என்னுள்ளே வந்து ஒழிந்தான். நானாகவே அவன் ஆகி நின்றான். கடைசியில் எல்லாமே நான் தான் என்னும்படி ஆயிற்று. மானும் நான் தான், மாநிலமும் நான் தான், இப்படி எல்லாமே நான் தான். ஏனென்றால் எல்லாமே எம்பெருமான் என்னும் போது நானும் எம்பெருமானும் ஒன்னாயிட்டோம். அந்த அளவு என்னுடன் வந்து கலந்து அருளி விட்டார் என்பதாக அர்த்தம். இங்கே எம்பெருமானை சுற்றி சொல்லும்போது அழகான ஒரு பத பிரயோகம் பண்ணுகிறார் ஆழ்வார், என் பொல்லா மணியே என்பதாக. பொல்லாத மணி, சில பேர் குழந்தைகளை கொஞ்சம் போது பொல்லாத பையன், துஷ்ட பையன், போக்கிரி பையன் இதெல்லாம் கொண்டாடுவார். குழந்தைய கொண்டாடும் போது சிறுட்டு பையன், ராஜா பையன் இப்படிலாம் கொண்டாடுவோம். இதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. திருட்டு பையன் அப்படின்னா ராஜா பையன் ஏன் சொல்றானா, ராஜா பையன் அப்படின்னா ராமன் இருக்கும், திருட்டு பையன் அப்படின்னா கிருஷ்ணன் இருக்கும். குழந்தைகள் அந்த மாதிரி ராமனாவும் கிருஷ்ணாவும் பாவிக்கிறான்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரியாக எம்பெருமானை அழகா சொல்ற, என் பொல்லாமணியே, அழகா வியாக்கியானத்தை சொல்ற, கண்ணெச்சில் கழிக்கிறார் அப்படின்னு. திருஷ்டி வராம இருக்கிறதுக்காக பொல்லாங்கிற பதம், பொல்லாத மணியவன் அப்படின்னு. அப்படி இல்லாட்டா பொல்லாத துளைக்காத அப்படின்னு ஒரு அர்த்தமும் நம்ம பார்த்தோம். எம்பெருமானை குறித்து என் பொல்லாமணியே, தேனே, இன்னமுதே, அன்னைக்கு மரத்தின் நடுவுல போனாயப்பா, என்ன ஆயிட்டு, ரொம்ப கஷ்டமாயிட்டு, மரத்தின் நடுவுல ஏன் போனேன் அப்படின்னு எம்பெருமான் இரண்டு மரத்தின் நடுவுல உரளை கட்டி இழுத்து கொண்டு போனான்னு சொல்லும் போது முழு கலேலகன்னு அப்படிங்கிறார் பட்டாபி. மிருதுவான உதரமாச்சே, நீ எப்படி இழுத்து போய் அதுவும் மரத்துல மாட்டிட்டு நிஞ்சையாமே, உழு கலம் அந்த உரலாடுறது மரத்துல மாட்டிட்டு, அப்போ வயிறு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி நாமளும் அதே மாதிரி சில வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இப்படி எல்லாம் சொல்ல சொல்ல சொல்ல இதெல்லாம் சத்தியமாயிருக்கு. எம்பெருமான் பொல்லாமணி ஆயிட்டான், எம்பெருமான் தேன் ஆயிட்டான், எம்பெருமான் இன்னமுதாயிட்டான், எம்பெருமான் பரமபோகியராயிட்டான், எம்பெருமான் என்னுள்ளே சபரிகரமாக வந்து புகுந்து அருளினான் என்கிறார். மொத்தமாக சக்கர லோகத்தோடு எங்குள்ள வந்துட்டான். ஏன்னா எல்லாம் எம்பெருமானுடைய, இப்ப நான் லோகத்தை பார்க்கும்போது எம்பெருமானுடைய லோகம் பார்க்கிறேன், ஏன்னா பகவான் எனக்குள்ள வந்துட்டான். அதாவது எம்பெருமானே அத்தனை போக்கியமாக உள்ளுக்குள்ளே வந்து இருக்கான் அப்படின்னு அர்த்தம். மத்தர்வம் அகம் சர்வம் மை சர்வம் ஜனார்தனே அப்படின்னு பிரசாதம் சொல்றேன், நான் தான் லோகத்தை நான் சிருஷ்டிக்கிறேன், நான் தான் ரட்சிக்கிறேன். உள்ளுக்குள்ள பெருமான் இருக்க, உள்ளுக்குள்ள பெருமாள் இருக்கிறது வச்சு பிரசாதம் சொன்னார். உள்ளுக்குள்ள பெருமாள் யாருக்குதான் இல்லை, எல்லாருக்கும் தான் இருக்கார். பிரசாதம் மட்டும் இல்லையே, நமக்கும் இருக்கார். நமக்கு மட்டும் இல்லையே, எந்த ஜந்துவானாலும் இருக்கார். எம்பெருமானை நினைக்கவே பார்க்காம இருக்கக்கூடிய ஜந்துவானா கூட அதுக்குள்ள பெருமான் இருக்கதான் இருக்கார், இல்லைங்கிறது கிடையாது. அந்தரியாமி அப்படிங்கிற ஒரு இது எல்லாருக்குள்ளயும் உண்டோ இல்லையோ, எல்லா வஸ்துக்குள்ளையும் இருக்கானோ இல்லையோ. அப்ப எம்பெருமான் எல்லாருக்குள்ளயும் இருக்க, இருந்தாலும் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டானா, எம்பெருமான் சபரிகரமாக, அதாவது அழகா சொல்ல சர்வேஸ்வரனான தான் அத்தியந்த நிகீன தரனான என்னுள்ளே சபரிகரமாக வந்து புகுந்தருளினான். அவனோ சர்வேஸ்வரன், நானும் ஒண்ணும் இல்லாதவன், ஆனா என்கிட்ட வந்து தன்னை கொடுத்து கொண்டு எனக்குள்ள வந்திருக்கான். இப்போ அவருக்கு நான் தான் ரொம்ப வேண்டியவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய எஜமான புத்தர் தான் வச்சுக்கோங்க. அவன் மொத்தமாக பெரிய சொத்தெல்லாம் வச்சுருக்கான். இந்த மொத்தமாக எல்லா சொத்தும் சேர்த்து வச்சு இதனுடைய கணக்கு வழக்கு என்ன, இதனுடைய சாவிகள் என்ன, இதனுடைய பத்திரங்கள் எல்லாம் என்ன, தத்தாவதிகள்லாம் என்ன, இது மொத்தத்தையும் ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சிருக்க. அப்ப அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, இவருக்கு சமம் அவருக்கு, ஏன்னா வரவாள்லாம் இவரை பார்த்துட்டு இருப்பான். அவர் தனியா பார்க்க வேண்டாம், இவர் பிஏ இருக்காரு, இவரை பார்த்தா போரும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மொத்த நிர்வாகம் இவர் தான் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிற அந்த மாதிரியாக இப்ப ஆழ்வார் சொல்ற. எம்பெருமான் எப்ப எங்கிட்ட தன்னையே கொடுத்துட்டாலும் தானே உள்ளுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டானோ, அப்ப எல்லாமே நான் தான், எது நீர் அப்படின்னா வானே மாநிலமே மற்றும் முற்றும் என்னுள்ளனவே. இந்த வானம் இந்த ஆகாசமும் நான் தான், இந்த மகாபூமியும் நான் தான், மற்றும் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாம் நான் தான். இது தவிர முற்றும் நித்திய விபூதி உட்பட எல்லாம் என்னுள்ளனவே, மத அந்தர்பூதங்களே எல்லாம் எனக்குள்ள இருக்கு. இன்னும் மொத்தத்தோடையும் பகவான் வந்திருக்காங்க. பகவான் போக்கியன்னு சொல்லும் போது இது எல்லாத்தோடையும் சேர்ந்து பகவான் போக்கியனார், என்கிட்ட மொத்தமும் இருக்கு என்பதாக சொல்ற அந்த அளவு வந்து கலந்தருளினான் அப்படின்னு. அந்த எஜமானனே ஒருத்தனை வேலைக்கு வச்சுக்கிற மாதிரி இவனை வேலைக்கு வச்சுக்கல, தன்னையே அவர்கிட்ட ஒப்படைச்சுட்டான். எம்பெருமான் விஸ்வசேனர்கிட்ட தன்னையே ஒப்படைச்சுட்டா அப்படின்னு சொல்லுவான். அதனால விஸ்வசேனர் எல்லாத்தையும் பாத்துக்கிறான், பெரும் ஒன்றும் பாத்துக்க வேண்டியதில்லை. அந்த மாதிரி ஒரு எஜமானன் தன்னையே அவன் கிட்ட ஒப்படைச்சு, தன்னுடைய கம்பெனியெல்லாம் ஒப்படைச்சு, தன்னுடைய கிரகங்கள்லாம் ஒப்படைச்சு, அவனை நம்பி மொத்தத்தை ஒப்படைச்சுட்டா அப்ப அவன் தானே இருந்தான். அந்த மாதிரி எம்பெருமான் சபரிகரமாக நித்திய விபூதி லீலா விபூதியோடு கூட மொத்தத்தோடைய மனசுல வந்து புகுந்தவருல, நம் மனசால பார்க்கும் போது எல்லா விபூதியும் எம்பெருமானுடைய விபூதியா தெரிய ஆனந்தமா இருந்துருக்கு. வானே மாநிலமே மற்றும் முற்றும் என்னுள்ளனவே, மற்றும் இங்க இருக்கக்கூடிய வஸ்துக்கள் முற்றும்னா நித்திய விபூதி, இது உட்பட எல்லாம் என்னுடையது, எல்லாம் எனக்குள்ள இருக்கு என்பதாக ஆழ்வார் அருளி செய்யற. அந்த அளவு எம்பெருமான் கலந்தருளினா, இப்படி கலந்தருளும்படி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சில கூற்று சொல்ல, சில கூத்து வார்த்தை சொன்னேன், பொய்யான வார்த்தையை சொன்னேன். கூற்றுங்கிறது ரெண்டு அர்த்தம் சொன்னேன். சாட்சா சுவாமி சொன்னது கூத்து, கதிப்பய நடனங்களை அப்படிங்கிறார். இதெல்லாம் நடனம், என்ன என்ன டான்ஸ் ஆடி இருக்க, யாரை ஏமாத்தற, வாயால சொல்றது எல்லாமே ஒரு ஏமாத்தல் மாதிரி அகிருதயோக்தியா இருக்கிற அப்படின்னாலே கூத்து அப்படின்னு சொன்னா வச்சுக்கலாம். இல்லட்டா கூற்றுனா வச்சனம், பொதுவா இந்த வார்த்தையில வெளி வார்த்தையில மாத்திரம் சொல்லி வச்சேன், ஆனா உண்மையாயிடுச்சு. தேனே இன்னமுதே சொல்லி வச்சேன், ஆனா உண்மையே என்பதுதான், தேனே இன்னமுதே ஆயிட்டான். ஆக இப்படி சொன்ன இந்த பாட்டினுடைய சாரம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, சுவாமி தேசிக்கு நான் செய்யற பாக்கலாம். அவன் என்னாகி ஒழிந்தான் சொல்றாரு, அதை வச்சு தேசியம் சொல்ற ஸ்வஜன வசதையா அப்படிங்கிற சக்கரஸ்வாயத்கரத்வாது ஸ்வஜன வசதையா ரக்ஷணோத்யுக்த பாவாது ஸ்வஜன வசதையா, அதாவது ஸ்வஜனம் அப்படின்னா பக்தஜனம், பக்தஜர்களுக்கு வசப்பட்டவனாக அவர்கள் இட்ட வழக்காக எம்பெருமான் இருக்க அப்படின்னா, இப்படி எம்பெருமான் தண்ணியே கொடுத்துட்டு அவன் என்ன பண்றாலும் பண்ணிக்கிட்டோம்னு சொல்றான். அது அந்த ஸ்வஜன வசதியா அப்படிங்கிறது எங்க கிடைக்கிறது பாசுரத்துல அப்படின்னா, அவன் என்னாகி ஒழிந்தான் அப்படின்னு எம்பெருமான் வேற ஆளா இருக்க, கடைசி வரைக்கும் எம்பெருமான் எம்பெருமான் தான். அதாவது என்ன கேட்டா, எம்பெருமான் சுவாமி தான், நாம் தாசர்கள் தான், என்ன ஆனாலுமே மோட்சத்தை போனாலும் அப்படிதான், மித்த சூரிகளுக்கே அப்படிதான். அப்போ அவன் சுவாமியாகவே இருக்கிற போலியோ, அவன் சொல்றதெல்லாம் இங்க கேட்டுருவா அப்படி அப்படின்னு, அதெல்லாம் இல்லாமல் என்னாகி ஒழிந்தான் பரம போக்யனாக வந்திருந்து அத்தியந்த நிகீரனான என்னுள்ளே கலந்து ஒழிந்தான் என்பதாக அர்த்தம். அதனால ஆசிரியர்களுக்கு இட்ட வழக்கா இருக்கணும் எம்பெருமான் நினைக்கிறான். அவர்களுக்கு அத்தனை போக்கியமா இருந்து அவர்கள் சொல்றது கேட்டுட்டு அவளோட இருந்துட்டு இருக்கும் தன்னை. அதாவது முக்கியமான விஷயம் என்ன கேட்டா, நாம் எம்பெருமானுக்கு தாசரம், அதனால நம்மை பகவானிடம் கொடுக்கிறோம். ஆனா பகவான் என்ன பண்றானா, தன்னை நம்மிடம் கொடுத்து வைக்கிறான் அப்படிங்கறதா இது விஷயம். அதை வச்சுனா சுவாமி தேசிகன் ஸ்வஜன வசத்தையா அப்படிங்கிற, உன்னுடைய ஜனங்களுக்கு நீ வசப்பட்டு இருக்கிறவனாச்சே, அதனால் பரம போக்யன். அதனால்தான் அத்தனை அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இருக்கு அப்படினால தான் எம்பெருமான் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டார்னா, நம்ம பொய்யே சொன்னா கூட, அகிருதயமான வார்த்தையே சொன்னா கூட, தேனே இன்னமுதே நினைவு சொன்னா கூட, அதை சத்தியமாக்கி வச்சுறான். அவனுக்கு இத்தனை ஆசை இந்த பக்கம் இருக்கிற அப்படின்னு, உள்ளன மற்றவா புறமே சில மாயம் சொல்லி வள்ளல் மணிவண்ணனே என்றென்றே உன்னையும் வஞ்சிக்கும், கள்ள மனம் தவிர்ந்தேன் உன்னை கண்டு கொண்டு உயிந்துழிந்தேன், வெள்ளத்தலை கிடந்தாய் இனி உன்னை விட்டு எண்கொள்வனே. எம்பெருமானே, என் மனசிலே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வேறு விஷயங்கள், அதாவது வெளி விஷயங்களான பிராகிருத விஷயங்கள், ஆனா வெளியிலே நான் காட்டிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏதோ சில வார்த்தைகள் சொல்லி வள்ளனே மணிவண்ணனே விலட்சணமான திருவேணியை உடையவனே என்று இப்படியெல்லாம் வார்த்தைகள் சொல்லி வேறு விதமாக என்னை காட்டிக் கொண்டிருக்கேன். இப்படி காட்டி யாரை ஏமாற்றுகிறேன் என்றால் எதிரே இருப்பவர்களை ஏமாற்றுகிறேன் என்பது மாத்திரம் இல்லாமல் சர்வஜ்ஞனான எம்பெருமானையும் கூட ஏமாற்றும்படியாக நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது இந்த கள்ள மனத்தை எல்லாம் தவிர்த்து மீண்டு போய் எம்பெருமானே உன்னையே நான் கண்டுகொண்டு விட்டேன், உன்னுடைய அனுகிரகத்தாலே நீ எனக்கு அருள் செய்தபடியினாலேயே உன் பெருமை எனக்கு புரியும்படி ஆயிடுச்சு. வெள்ளத்தனை கிடந்தாய் பார்க்கடலிலே அணையில சயனத்திலே கிடந்த எம்பெருமானே, நான் உன்னை விட்டு வேற எதனை பிராபியமாக பற்றுவேன், உன்னை விட்டு ஒன்றுமே எனக்கு ருசிக்கிறது இல்லையே என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். உள்ள மற்றுளவா புறவே சில மாயம் சொல்லி, உள்ளுக்குள்ள இருக்கிறது வேற வெளியில இருக்கிறது வேற, அப்படி இருக்கக்கூடாதா? மனசுல என்ன இருக்கோ அது வெளியில எவனால சொல்ல முடியுமோ அவன்தான் நேர்மையானவன் அப்படின்னு அர்த்தம். உள்ளத்திலும் சொல்லிலும் செயலிலும் ஒரே மாதிரி இருக்கான். மனசேகம் வச்சசேகம் கர்மன் இயக்கம் மகாத்மனா. மகாத்மாக்களுக்கு எல்லாம் மனசுல இருக்கிறத வாயால பேச முடியும், வாயால பேசுறத கையால செய்ய முடியும். துராத்மாக்களுக்கு மனசுல இருக்கிறது வேற, அதை வாயால சொல்ல முடியாது. வாயால சொல்றது வேற, அதை கையால செய்ய முடியாது. வாயால் வெறுமையான எதாவது சொல்லுவான், என்ன சொல்றான் அப்படிங்கிறா, வாங்க வாங்க வாங்க இத்தனை உங்களை தான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னுவான். ஆனா மனசுல நினைச்சிட்டு இருந்தது வேற, ஆனா வாயால சொல்றது வேற, ஆனா கையால் நினைக்கல. என்ன அவன் நினைக்கல, போய் சொல்றான். என்ன என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னு கேட்டா தெரியும், நல்லபடியா நினைச்சிட்டு இருந்தானே என்னன்னு தெரியாது. அதனால மகாத்மாக்களுக்கு எல்லாம் ஒன்னா இருக்கணும். மனசு திரிகரணம், மனசு வாக்கு கருமம் செயல், இது மூணு ஒன்னா இருக்கணும். மனத்தால் நினைப்பதும் வாக்காலே பேசுவதும் செயலாலே செய்வதும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஆனால் எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா, மனசாலே நினைக்கிறது வெளி விஷயங்கள், வாயால பேசுறது எம்பெருமானை பத்தி வெளியில காட்டிக்கிறதுக்காக. உள்ளான மற்றுள்ளவா புறமே சில மாயம் சொல்லி, என்ன சொன்னேன் வெளியனா, வள்ளனே மணிவண்ணா என்றென்றே, வள்ளலே பரம உதாரணி, மணிவண்ணா ரத்த சுபாவனி, இப்படி எல்லாம் வெளியில சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் சில மாயம், சில வள்ளல் மணிவண்ணனே என்றென்று இப்படின்னா சொல்லி, அது மாத்திரம் இல்ல மாயம் சொல்லி. என்ன மாயம்னா? ஆசீர்வாத திருமேனின்னு ஒன்று, அதாவது வெளியில சொல்லி எம்பெருமானுடைய திருமேனியை பற்றி அழகா பேசுவோம், நிறைய பேர் அழகா பேசுவோம் நாமெல்லாம். உள்ளான மற்றும் உள்ளுக்குள்ள இருக்கிறது வேற, ஆனா வெளியில எம்பெருமானுடைய திருமேனி அழகை எங்க பெருமான அழகு யாருக்கும் வராது என்பதாக சொல்லிக்கொண்டு இதெல்லாம் வெளியில சொல்லிட்டு இருக்கும். புறமே சில மாயம் சொல்லி, மாயம் அப்படிங்கிறதுக்கு ஆச்சரியமான எம்பெருமானுடைய திருமேனியை சொல்லி சொல்லி கொண்டு அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு மாயம் அப்படின்னா ஆச்சரியமான பொய்களை எல்லாம் சொல்லி கொண்டு அப்படின்னு ஒரு அர்த்தம். எல்லாரும் ஏமாத்து போறா, அப்ப என்ன அனுபவம் இவருக்கு, என்ன அனுபவம் இருக்கு, இப்படி எல்லாம் பெருமான அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உள்ளன மற்றுளவா புறமே சில மாயம் சொல்லி, வள்ளல் மணிவண்ணனே என்றென்றே, இப்படி எல்லாரையும் ஏமாத்தின்னு இருக்கான். எல்லாரையும் ஏமாத்திட்டாலும் பரவாயில்ல, எம்பெருமானையே ஏமாத்தின் இருக்கேன். என்றென்றே உன்னையும் வஞ்சிக்க, உன்னையும் சாட்சா சுவாமி சொல்ற சர்வஜ்ஞனான உன்னையும் எம்பெருமான வஞ்சிக்க முடியாது. அவனுக்கு தெரியாத விஷயம் கிடையாது, நம்ம மனசுல என்ன இருக்குங்கிறது கூட அவனுக்கு தெரியும். ஆனாலும் எம்பெருமானையும் வஞ்சித்தோம் அப்படின்னு நாமளே நினைச்சிட்டு இருக்கோம். அந்த கரணம் பிராகிருத விஷய பிரவணமா இருக்க செய்தே சர்வஜ்ஞனான நீயும் கூட மெய் என்று இருக்கும்படி வள்ளல் மணிவண்ணனே என்றென்று புறமே சில மாயம் சொல்லி வஞ்சிக்க, இதெல்லாம் நான் ஏமாத்தின் இருக்கேன். நான் என்னாச்சுன்னா, இப்போது உன்னுடைய பிரசாதத்தாலே அந்த கள்ளன் தவிர்ந்து இந்த அனுகிரகத்தினாலே இந்த ஏமாத்த வேலையெல்லாம் நிறுத்திட்டேன். பின்னால ஏமாத்துறது கிடையாது, வள்ளல் மணிவண்ணனே அப்படின்னு சொல்லி ஏமாத்துறதெல்லாம் கிடையாது. ஏன் அப்ப சொல்றதை நிறுத்திட்டீரா அப்படின்னா, சொல்றதை நிறுத்தல, சொல்லிட்டு இருக்கேன், ஆனா உண்மையே எம்பெருமானை வள்ளலாகவும் முனிவன்னனாகவும் இப்படி எல்லாம் அனுபவித்து சொல்லும்படியாக எம்பெருமான் எனக்குள்ளே வந்து பரம போக்கியனாக நிற்கிறான் அப்படின்னு. அந்த கள்ளன் தவிர்ந்து அகிருத்திருவன் நிரோதிக பக்தி யுக்தமாய் உன்னை கண்டு கொண்டு ஒழிந்தேன் வள்ளல் மணிவண்ணனேன்னு சொல்லி இப்ப என்னாச்சுன்னா கள்ள மனம் தவிர்ந்தே உன்னை கண்டு கொண்டு ஒழிந்தேன். கள்ள மனசெல்லாம் போயிடுது, அதெல்லாம் முன்னாடி இருந்தது. இப்ப என்னன்னா உன்னை கண்டு கொண்டு விட்டேன், உயிந்து கள்ளவனம் தவிர்ந்தே உன்னை கண்டு கொண்டு உயிந்து ஒழிந்தேன். உஜ்ஜீவித்து நிரவதிக பக்தி யுக்தனாய் அளவில்லா, முன்னாடி சொல்றதெல்லாம் ஏமாத்தல், இப்ப சொல்றதெல்லாம் உண்மையாயிருக்கிற உயிந்துங்கிற அப்படின்னா எல்லாம் பக்தியினாலே எல்லாம் யுக்தமாக இருந்து நான் உன்னையே கண்டு கொண்டு வந்தேன். வெள்ளத்தனை கிடந்தாய் கீரான் வசையிடத்திலே சமுத்திரத்திலே கிடந்தாய், வெள்ளத்து சமுத்திரத்திலே அணை கிடந்தாய். திரு அனந்தாழ்வானிலே மாம்பனையிலே தள்ளி விழுந்தாய். அதாவது ஆசிரியர்களுக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வந்தவன் சீதை குண்டத்தை விட்டுட்டு சீராட்சிக்கு வந்ததே ஆசிரியர்களுக்கு சேவை சாதிக்கணுங்கிறதுக்காக. அதான் பிள்ளான் சொல்றார், அகிருத்திரவன் நிரோதிக்க பக்தி யுக்தனாய் உன்னை கண்டு கொண்டு ஒழிந்தேன், வெள்ளத்தனை கிடந்தாய் இனி நான் ஆத்மாந்தமாக உன்னை எல்லது மக்கள் பதிய பிராப்தியம் வேண்டேன். இன்மை எனக்கு வேற எதுவும் வேண்டாம், இனி இனி உன்னை விட்டு என் கொள்வனே, என்னை தவிர வேற எது எனக்கு எது வேணும், எதை கொடுத்தாலும் வேண்டாம், இதை கொடுத்தாலும் நான் வாங்கிக் கொள்ள மாட்டேன், வேறு பிராப்தியம் எனக்கு எதுவும் கிடையாது நீ தவிர. ஏன்னா நான் இப்போ சொன்ன சில வார்த்தைகள் வள்ளல் மணிவண்ணனே அப்படின்னு சொன்ன வார்த்தைகள்லாம் இப்போ சத்தியம் ஆயிடுச்சோ, இப்ப நீ இருக்கிற வேற பிராப்தியம் எனக்கு இருக்கு வேற ஏது எனக்கு உன்னை அல்லது மற்றொரு பிராப்தியம் வேண்டேன், உன்னை விட்டு ஒன்றும் எனக்கு ருசிக்கிறதில்லை அப்படின்னு சாப்பிட்டு வேற எதுவும் எனக்கு ருசிக்கிறது இல்லை வேற எதுவும் வேண்டாம், அந்த அளவு நீ என்னோடு கலந்து பழகினாய் என்பதாக இருக்கும். என் கொள்வன் உன்னை விட்டு என்னும் வாசகங்கள் சொல்லியும் வன்கள்வனேன் மனத்தை வலித்து கண்ணநீர் கரந்து நின் கண் நெருங்க வைத்தேன், எனது ஆவியை நீக்ககில்லேன், என் கண் மலின மறுத்து என்னை கூவி அருளாய் கல்வனே கண்ணனே. கண்ணனே நான் வன் கல்வன் பெரிய பாபிஸ்டர் பெரிய ஒரு திருடன், ஏன் அப்படின்னு கேட்டா உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடியவன் இருந்தாவோட வெளியில சொல்லும்போது எம்பெருமானை விட்டு நான் பிரிந்து இருப்பேன் அப்படின்னு சில வார்த்தைகள்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். கண்ணில் ஜலம் ஜலமாக கொட்டி கொண்டிருக்கிறது என்னுடைய குண அனுசந்தார்த்தா. அப்போ என் கொள்வன் உன்னை விட்டு நான் என்ன செய்வேன் இப்படி எல்லாம் சில வார்த்தைகள் சொல்லி நான் ஏமாத்துபவனாக இருந்தாலும் என் மனத்தை வலித்து கண்ணநீர் கறந்து என் மனசையும் உன்னிட்டே ஈடுபடுத்த வைத்து கண்ண நீரெல்லாம் மாற்றி வைத்து நின் தன் நெருங்க வைத்தேன் அப்படின்லாம் சொல்லும் போது நீ என்ன செய்தாய் என்றால் உன்னுடைய நிரவதிக்க கருணையினாலே உன்னுடைய அனுபவத்தை உன்னை பிரிந்து இருக்க முடியாத ஒரு நிலைமையை எனக்கு கொடுத்த, எனது ஆவியை நீக்ககில்லேன், என் கண் மலினம் அறுத்து என்னை கூவியருளாய் கண்ணனே. இந்த ஆத்மாவை சம்சாரத்தில் நின்றும் போக்க வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் எம்பெருமான், என்னுடைய பிரதிபந்தகங்களை எல்லாம் ஒழித்து என்னை கூவி அருள வேண்டும், என்னை அழைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக அர்த்தம். என் கொள்வன் உன்னை விட்டு என்னும் வாசகங்கள் சொல்லியும் உன்னை விட்டு நான் என்ன பண்ண போறேன் பா, என்ன பண்ணுவேன், எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் கிடையாது அப்படின்னு வார்த்தை வாயினாலே சில வார்த்தைகள் சொல்லிட்டு அப்ப மனசுல என்ன கேட்டா வன் கல்வனேன், மகா கல்வன், மகா திருட்டுக்காரன், உண்மையில திருட்டுக்காரன் நான் தான். என்ன அப்படின்னு கேட்டா ஆத்மாபகாரம் பண்ணிருக்கேன், ஆத்மாபஹார ரசிகேனம் அயைவ தத்தம் கிரகம். உலகத்திலேயே இருக்கக்கூடிய திருட்டிலேயே பெரிய திருட்டு இதுதான். ஏன் அப்படின்னா, அழகா ஒரு விஷயம் சொல்றார், ஜித கௌஸ்துபராஜஸ்ய ஜித கௌஸ்துபச்சௌரியஸ்ய சம்ராஜ சர்வ பாத்மநாம். ஆழ்வார் தன்னை வந்து கல்வன்னு சொல்லிக்கிறார். நாமெல்லாம் கேட்கவே வேண்டாம், நாமெல்லாம் பெரிய திருட்டு பண்ணிட்டு இருக்கோமா, உலகத்தில் இருக்க திருட்டியே பெரிய திருட்டு இது அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய ஐஸ்வர்யத்தை திருடுவது. இந்த லோக ரீதியில் பார்த்தோம் வச்சுக்கோங்கல, சாதாரண ஒரு வீட்டில் ஒருத்தன் திருடுறத காட்டிலும் கோயிலில் திருடினா மகாபாபங்கிறான். ஏண்டா போய் போய் கோயிலில் போய் திருடுற, வீட்டில் திருடினா வீட்டோட போய் போடுது, கோயிலில் போய் திருடினான்னா பகவான் கிட்டே அபசாரம். அவரு கோயிலில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய விபூதிகள் எல்லாம் எம்பெருமானுடைய ஐஸ்வர்யங்கள். அதுபோல இந்த லோகம் மொத்தமும் எம்பெருமானுடைய விபூதி, அவனை சேர்ந்த அவனுடைய ஐஸ்வர்யம். அப்போ அதை திருடுறவன் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, எம்பெருமானுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் திருடுறான். இதெல்லாம் எம்பெருமானுடைய இது இல்லைன்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், திருடான்னு வேற ஒண்ணும் இல்லை. அத்வைதிகள் மாதிரி எல்லாம் பிரபஞ்சம் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் காட்டுற மோசமான திருட்டு ஜித கௌஸ்துப சௌரியசியா. கௌஸ்துபம் இருக்க எம்பெருமான் திருமார்பில் இருக்கக்கூடிய கௌஸ்துபங்கிற ரத்னத்தையும் ஒருத்தன் திருடித்தானே எப்படி போட்டான், அவனை காட்டு பெரிய திருடன் அப்படிங்கிற. ஏன் அப்படின்னா, ஆத்மாவை திருடித்தேன், எம்பெருமானை சேர்ந்த ஆத்மாவே திருடித்தேன். அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொன்னா புரியும். ஒரு எஜமானன், அவனுக்கு வந்து ரெண்டு வேலைக்காரர்கள் இருந்தா, இதுல ஒரு வேலைக்காரன் இருக்கான் ஐயோ, இந்த ரெண்டு வேலைக்காரர்களுக்கும் எம்பெருமா அந்த எஜமானன் என்ன பண்ணா, இந்த ரெண்டு வேலைக்காரர்களுக்கும் அவளுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்தான். அவளுக்கு மாசா மாசம் சம்பளம், அவளுக்கு ஆகாரம், அவ குடும்பத்துக்கு வேண்டியதான சாமான்கள், அவர்களை ஏதாவது வியாதி முதலான கஷ்டங்கள்லாம் வந்தா அதற்கான பரிகாரத்துக்கான வழி, அவ வேற ஏதாவது சௌகரியம் கேட்டா அது, இது மொத்தத்தையும் அவளுக்கு பண்றவன் வந்தான். இன்னைக்கு நேற்று இல்ல, தலைமுறை தலைமுறையா அந்த குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் இவாதான் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த குடும்பத்துக்கு ஆளாலும் தன்னையே எழுதி கொடுத்திருக்கா மாதிரி இவனுக்கு இந்த எஜமானுக்கு கீழே அவர்களும் வேலை பண்ணிட்டு இருக்கார்கள். இந்த எஜமானும் அவர்களை நல்ல போஷாக் பண்ணி, அந்த எஜமான இல்லாட்டா அவ குடும்பமே இருக்காது, அந்த அளவு ஆகாரத்திலிருந்து ஆரம்பிச்சு வஸ்திரத்திலிருந்து ஆரம்பிச்சு சகலத்தையும் அந்த எஜமானே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேர் இருக்கா அந்த மாதிரி. அதுல ஒருத்தன் என்ன பண்ணா, நன்றி கேட்டவன் அந்த எஜமானனுடைய சொத்துக்களை அபகரித்து திருடிந்து ஓடி போயிட்டான். ஒரு நாள் பீரோவை திறந்தான், அங்க இருக்கிற மொத்த பைசாவையும் கோல்டையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிட்டான், பெரிய திருடன். அப்ப இன்னொருத்தன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டான்னா, அவன் வந்து எல்லா வஸ்துக்களையும் எடுத்தான், இவன் வந்து இந்த வஸ்துக்கள் எல்லாம் உன்னுடையதுதான், அதெல்லாம் எதுவும் ஆசை இல்லை, ஆனா நான் உன்னை சேர்த்தவன் இல்லை, நீ சொன்னா கேட்கணுங்கிறது கிடையாதுன்னுட்டான். எஜமானோட சண்டை போட்டான், நான் உன்னை விட்டு போயிடுறேன்டான். இப்ப எஜமான கேட்டார், ஏன்பா உனக்கு தான் தானே எல்லாத்தையும் பண்ணேன், அதான் பண்ணா கூட அதெல்லாம் இங்க அதுக்காக இங்க உட்காந்துக்கல முடியாது அப்படின்னா, அவன் பண்ண திருட்டுங்கிறது வஸ்துவை திருடினான், இவன் பண்ண திருட்டுன்னா தன்னையே திருடுறான். இந்த ஆத்மாவே அந்த எஜமானுக்கு சேர்ந்ததாதான் இருக்கணும், அந்த அளவு உபகாரம் வாங்கிட்டு இருக்கான். அப்போ இவருக்கு அவனே தேவையில்லைன்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரியாக ஜித கௌஸ்துபௌரிய கௌஸ்துபத்தை எம்பெருமான் திருமார்பில் இருக்கிற கௌஸ்துபத்தை திருடுறதை காட்டிலும் மோசமானது எம்பெருமான் திருமார்பில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவது. சம்ராஜ சர்வ பாப்மானாம், எல்லா பாபத்தை காட்டிலும் பெரிய பாபம் எம்பெருமாண்டை சொத்தை அபிகரிப்பது. அதை காட்டிலும் பெரிய பாவம் எம்பெருமாண்டை சொத்தான ஜீவாத்மாவை தன்னுடையதாக நினைப்பது, நான் என்னை சேர்ந்தவன் அப்படின்னு நினைப்பது. அதனால வன் கல்வனேன் மகா பாபிஷ்டன் நான் அப்படி நாம வச்சுக்கலாம். இங்கே எம்பெருமானை அனுபவிக்க முடியலையேங்க அப்படின்னா வன் கல்வனேங்கிறார். மனத்தை வலித்து கண்ணனீர் கரந்து, கண்ட ஜனஜனமா இருக்கு எம்பெருமானை நினைச்சு, அதனாலேயே எம்பெருமானிடம் ஈடுபட முடியாமல் இருக்கு. ஆனால் எம்பெருமான் என் மனசை இழுத்தார், என் கண்ண நீர் எல்லாம் மறைத்து வைத்தார், என்னுடைய எனக்கு அருகிலே எம்பெருமான் வந்து நின்றார். வன்கள்வனேன் மனத்தை வலித்து கண்ணநீர் கறந்து நின் கண் நெருங்க வைத்து எம்பெருமானம் என்னை ஈடுபட வைத்து நெருங்க வைத்து எனது ஆவியை நீக்ககில்லேன். அதாவது என்ன கேட்டா, எம்பெருமான் கிட்டேயே என்னுடைய மனசை நன்றாக ஈடுபடுத்தி எம்பெருமானிடமே நான் என்னுடைய ஆவியை சமர்ப்பித்து, அதாவது என்னுடைய ஆத்மாவை சமர்ப்பித்து சம்சாரத்திலிருந்து விடுபட்டு இருக்கணும். ஆனா அதெல்லாம் செய்ய முடியலங்கிறார். என்ன நீக்கில்லேன், செய்ய முடியல, சம்சாரத்துக்கு வெளியில வர முடியலையே. ஏன் அப்படின்னா, மனத்தை வலித்து கண்ணநீர் கறந்து சிதில மனசார் அப்படினால எம்பெருமானை நினைச்சு பேசும்போதே மனசு அப்படியே ஒதுங்கி போயிடும், கண்ணில் ஜனஞ்சனமா கொட்டுறது. அதாவது எம்பெருமானை நன்கு அனுபவிக்க முடியாதபடி தற்பிராப்தபேட்சை உண்டாயிருக்க செய்தேயும் தற்குணானுசந்தானத்தாலே சிதில மனஸ்தக்ஷுராதி சர்வகரணன் ஆகையாலே அவத்தை நிலை நிறுத்தி தொதேக பிரவணமாக்கி வைக்க நான் க்ஷமன் ஆகிறேன். எம்பெருமான கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் தான் எம்பெருமான அனுபவிக்கலாமன்னா அதுவும் பண்ண முடியாதபடி மனசு அப்படியே தளர்ந்து போறது, கண்ணில் ஜனதனமா கொட்டிது. கோயில போய் விவகாரம் செய்யணும்னா இப்ப கண்ணில் ஜனதனமா கொட்டி தான் எப்படி செய்ய முடியும்? பனியரும் புதிருமாலோ என் செய்கே என் பாவியேனே அப்படிங்கிற தொண்டரை இப்படியாவா இனி தீரை சிவரை மோத எரியும் தன் பரவமீதே தனிகிடம் தரசு செய்யும் தாமரை கண்ணனெம்மான் கனி இருந்தனைய கண்கள். எம்பெருமான் தனியாக அழகாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். கனி இருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனியரும் உதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே. நான் என்ன செய்வேன்? அவனை பார்க்க கூட முடியலையே. எம்பெருமானை பார்த்தா கல்ல ஜனதனமா கொட்டுறது, அவனை பார்க்க முடியல. எம்பெருமானை நினைச்சா மனசு அப்படியே உருகி நிக்கிறது, அவன் மனசால் நினைக்க முடியல. அதான் இப்ப ஆழ்வாருடைய பிரச்சனையே. கொஞ்ச நாள் எம்பெருமானை நினைச்சா கூட, ஆனா பூர்ணமாக அவனை அந்த சமயத்துல கூட நினைக்க முடியல அப்படின்னு. அப்படி இருக்கும்போது ஆணவென்பு நீயே உன்னுடைய நிரவதிக கிருபையாலே என்னை இப்போதோ தொது இதர சகல விஷய விமுக சர்வகர்ணனாய் தொதேக தாரகனாய் தொத் விஸ்லேஷ அசகிஷ்ணுவாம்படி பன்னியருளினாய். ஆனா எம்பெருமான் என்ன பண்றான், இப்படி யாராவது கிடைச்சா வரும் உடனே உனக்கு வேண்டியதெல்லாம் எம்பெருமான் செஞ்சு கொடுக்குறான். அதாவது தானே போக்கியமாக முன்னாடி நிற்கிறான். எம்பெருமானை விட்டு பிரிய முடியாத நிலை அவன் மனசுல இருக்கும்படியாக பண்ணி வச்சிருக்கான். இவன் மனசுல நினைச்சது ஆரம்பம்தான், ஆனா எம்பெருமான் அதை பூர்த்தியா பண்ணியிருக்கிறான். என் கண் மலின மறுத்து என்னிடத்தில் உள்ள பிரதிபந்தகங்களை எல்லாம் மறுத்து என்னை கூவியருள வேணும். அதாவது எனக்கு எத்தனையோ பிரதிபந்தகம் இருந்தா கூட கரை இருந்தா கூட எல்லாத்தையும் மாத்தி நீயே வந்து எனக்கு உள்ளுக்குள்ள வந்துருக்கு. இப்ப இந்த பிரதிபந்தகத்தையும் போக்கடிக்கணும். இப்போது தொதிதர சகல விஷய விமுக சர்வகர்ணாய் தொதேக தாரகனாய் தொத் விஸ்லேஷ அசகிஷ்ணுவாம்படி பன்னியருளினாய். நீ இந்த பிரதிபந்தகத்தையும் போக்கி உன் திருவடிகளிலே என்னை வாங்கியருளாய் என்கிறார். அந்த பிரதிபந்தகத்தை எல்லாம் போக்கினவன் நீதானே, அந்த தடையெல்லாம் அப்போது இந்த தடையையும் நீ போக்கியவர்கள் வேணும், போக்கி உன்னுடைய திருவடிகளிலே சேர்த்துக் கொள்ள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். கண்ணபிரானே விண்ணோர் கருமாணிக்கற்கயமுதை நன்னியும் நன்னகில்லேன் நடுவே ஓர் உடம்பில் இட்டு பின்னமழுந்த கட்டி பல செய்வினை வன் கையிற்றால் உன்னை மறையவறிந்து என்னை போற வைத்தாய் புறமே. கண்ணபிரான் சீதைகுண்ட லோகத்திலே இருப்பவன், நீல ரத்னம் போலே இருக்கக்கூடியவன், இந்த பூமியிலே கண்ணனாக அவதாரம் செய்தவன், எனக்கு அமிர்தமானவன். ஆனால் அவன் பக்கத்திலே இருந்தாலும் நான் பக்கத்திலே இருப்பதில்லை. அவனை கிட்டியும் கிட்டாதபடி நான் இருக்கேன். ஏன் என்றால் எங்கள் இரண்டு பேருக்கும் நடுவிலே சரீரம் என்ற உடம்பை வைத்து அதிலே கர்மம் என்கிற கயிற்றினாலே இந்த சம்சாரத்திலே போட்டு நன்கு கட்டி வைத்திருக்கிறான் எம்பெருமான். என்னை வெளி விஷயத்திலேயே ஈடுபடுத்தி வச்சு தன்னை காண முடியாதபடி பண்ணிவிட்டான் என்பதாக அர்த்தம். கண்ணவிரானை விண்ணோர் கருமாணிக்கத்தை அமுதை. விண்ணோர் கருமாணிக்கம் என்றால் நித்திய சூரியர்களுக்கெல்லாம் பரம போக்கியனாக இருக்கக்கூடியவர் கண்ணபிரான். நமக்காக இந்த பூலோகத்திலே அவதாரம் பண்ணி நமக்கும் பரம போக்கியனாக இருப்போம். ஸ்ரீ வைகுந்த நிலையனாய் அயர்வர் அமரர்கள் அதிபதியாய் இருந்து வைத்து சர்வ போக்கியனாம்படி வந்து வசுதேவ கிரகே அவதீர்ணனான உன்னை கண்டு வைத்தும் உன் திருவடிகளை பிராபிக்க பெறுகிறேன். பக்கத்திலே இருக்க கிருஷ்ணாவதாரம் எடுத்து ஆனாலும் உன்னை சேவிக்க முடியல. நன்னியும் நன்ன இல்லேன் போயும் போக முடியல. நடுவே ஓர் உடம்பில் இட்டு ஏன் போக முடியல? எம்பெருமான் தான் கிட்டே இருக்கானே, நீ இருக்கிற இடத்துக்கே வந்துட்டானே அப்படின்னா உன்னை கண்டு வைத்தும் உன் திருவடிகளை பிராபிக்க பெறுகிறேன் என்றான் என்னில் நடுவே ஓர் உடம்பில் இட்டு பல செய்வினை வன்கையிற்றால் சின்ன வருந்த கட்டி உன்னை மறைய வரிந்து என்னை போற வைத்தாய் புறமே அதனாலே என்கிறார். ஏன்னு கேட்டா எம்பெருமான் பக்கத்துல இருந்தும் அனுபவிக்க முடியலன்னு கேட்டா சரீரம் தடுக்கிறது. இந்த சரீரம் இருக்கே இதுதான் பெரிய தடை நமக்கு. இது என்ன சொல்றது கேட்டா எப்பவுமே என்ன அனுபவிச்சுக்கோங்கிறது. அத்தை சென்று அங்கேயே கிடைக்கும் சொன்ன மாதிரி சரீரம் இல்லை, என்ன அனுபவி, எனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடு. எனக்கு ஆகாரம் வேணும், எனக்கு அலங்காரம் வேணும், எனக்கு ஆபரணம் வேணும், எனக்கு வஸ்திரம் வேணும், எனக்கு சந்தனம் வேணும் அப்படின்னு, எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வேணும், எனக்கு இன்னும் நிறைய ஆபரணங்கள் பூச்சிகள் எல்லாம் வேணும். இப்ப சரீரம் கேட்கறது மேல மேல மேல மேல மேல என்னை கவனி என்னை கவனிங்கிறது. இப்ப சரீரத்தையே கவனிச்சுட்டு இருக்கான். இப்போ உள்ளுக்குள்ள இருக்க பெருமானை எங்க பார்க்க போறான்? சரீரமே ஒரு திரை மாதிரி மறைக்கிறது பெருமானுக்கும் நமக்கும். அப்ப நன்மையும் நன்ன கெல்லேன் நடுவே ஓர் உடம்பில் இட்டு, நடுவில் எம்பெருமானுடைய நடுவிலே ஓர் உடம்பில் என்னை என்னை எம்பெருமான் ஒரு மாயையிலே ஒரு சரீரத்திலே இட்டு வச்சான். சின்ன மழுந்த கட்டி, அதனால என்ன அந்த சரீரத்தை விட்டு வெளில வர வேண்டியதானேன்னா நன்ன கட்டி போட்டுட்டான், வெளில வர முடியல. ஏன்னா பல செய்வினை வன்கையிற்றால் என்னுடைய கர்மம்ங்கிற கயிற்றுனாலே கட்டி விட்டுட்டான். புண்ணை மறைய வரைந்து சரீரத்தில் இருக்க புண்ணெல்லாம் மறைச்சு வச்சுட்டான் என்னை. இப்போ இல்லாட்ட சரீரத்துல தோஷங்கள்லாம் தெரியும் இல்லையோ, நம்ம சரீரத்துல எத்தனையோ தோஷங்கள்லாம் தெரியும். இந்த தோஷங்கள்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே சரீரம் வேண்டாம் தோணும். ஆனா அதெல்லாம் மறைய வச்சுட்டான் பெருமான். உள்ளுக்குள்ள இருக்க வெளியில தெரியல. அதாவது ஒரு ஒரு பை ஒன்று எடுத்துக்கணும், அந்த பையில கொஞ்சம் ரத்தம் மாம்சம் எலும்பு சளி சீழ் சிறுநீர் இன்னும் என்னென்ன இருக்கோ இதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த பையில வச்சு எடுத்துட்டு போனோம்னா கையில நாம எடுத்துன்னு போவோமோ? பரம ஜுகுப்தியோட கூட மூக்கு போட்டு தூக்கி போட்டுருவோம் இல்லையா? ஆனா அது மொத்தத்தை நாம சுமந்து இருக்கோம். ஏன்னா சரீரத்துக்குள்ள மொத்தம் இருக்கு, உள்ளுக்குள்ள மாம்சம் இருக்கு, ரத்தம் இருக்கு, சீழ் இருக்கு, கபம் இருக்கு, என்னென்ன இருக்கோ மொத்தம் இருக்கு. நாம சுமந்து இருக்கோமே ஏன் அப்படின்னா மேல அந்த தோல் அப்படின்னு ஒண்ணு போட்டு மூடிட்டபடினா வெளி தோல் தான் நமக்கு தெரியுது, உள்ள இருக்கிறது தெரியவாது. உன்னை மறைய வரிந்து அதெல்லாம் தோல்னாலே அது கண்ணுக்கு தெரியாதபடி, உள்ள இருக்கிற தோஷங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாதபடி வரைச்சு வச்சுட்டான். வெளியில பார்த்தான்னா ஏகப்பட்ட அலங்காரம் இதெல்லாம் பண்ணும்படியாக ஒரு புத்தியை கொடுத்துட்டான். அந்த சரீரத்துல கர்மத்தினாலே நம்ம உள்ள போட்டு வச்சுட்டான், நன்னா போட்டு கர்ம பந்தத்தினாலே கட்டி வச்சுட்டான். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. எம்பெருமானே வந்து அவிழ்த்து விட்டாதான் உண்டு. என்னை போற வைத்தான் இப்புறமே இப்படி பண்ணி என்னை வெளி விஷயத்துல ஈடுபட்டு வச்சாயே, உன் விஷயத்துல ஈடுபட வைக்கலையே, உன்னை காண ஒட்டாத சம்சாரத்திலே மிகவும் வைத்து விட்டாய் அப்படின்னு. அதாவது கண்ணபிரானை ஸ்ரீ வைகுந்த நிலையனாய் அயர் ஒரு அமரர்கள் அதிபதியாய் இருந்து வைத்து சர்வ போக்கியமாம் படி வந்து வசுதேவ கிரகே அவதீர்ணனான உன்னை கண்டு வைத்தும் உன் திருவடிகளை பிராபிக்க பெறுகிறேன் என்றான். நடுவே ஓர் உடம்பில் இட்டு பல செய்வினை வன்கையிற்றால் சின்னம் அழுந்த கட்டி உன்னை மறைய வரிந்து என்னை போற வைத்தாய் புறமே அதனாலே இறார். வெளி விஷயத்தில் ஈடுபடும்படியாக சரீரம்னு ஒண்ணு இருக்கே, சரீரம் தான் மாயா. அவன் மாயா துரத்தேயா அப்படிங்கிறார். என்ன சொ விஷயாச்ச போக்ய புத்தேர் ஜனனின்னு கத்தியத்துறோம். சரீரம் வந்து என்ன கவனி என்ன கவனிங்கிறது, பகவானை கவனிக்காதங்கிறது, உள்ளுக்குள்ள இருக்க அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் என்ன கவனி அப்படிங்கிற சரீரம். அதனால அப்படிப்பட்ட ஒரு உடம்பு அப்படிங்கிற ஒரு சிறை, அந்த சிறையில கர்மம் அப்படிங்கிற பந்தத்தினாலே போட்டு கட்டி வச்சு. அப்போ அதனால நன்னியும் நன்னகில்லேன் உள்ளதான் பெருமாள் இருக்கான், ஆனா பெருமாள் கிட்ட இல்ல, கிட்ட இருக்க மாதிரி இருக்கு. கிண்ணம் அழுந்த கட்டி கிருத்தியா போட்டு கட்டி வச்சிருக்கணும். ஏன்னா சரீரத்துல இருக்க கர்ம பந்தங்கிறது நம்ம நினைச்ச சட்டுன்னு வராது, விடாது, அதில் விட்டுட்டுலாம் வர முடியாது. பல செய்வினை வன்கையிட்டால் உன்னை மறைய வரிந்து என்னை போற வைத்தான் நீ புறமே. அதனால என்ன அச்சம் கேட்டா வந்து மறுபடியும் என்னை கூட்டுக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் இங்கேயும் வச்சுக்க. போன பாசுரத்திலே சொன்னார் இல்லையா, நீ இந்த பிரதிபந்தகத்தையும் போக்கி உன் திருவடிகளிலே என்னை வாங்கியருளாய். இந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் இந்த பாசுரத்தில். இங்கே திரவிடோபனிஷத் தாத்பரியரத்னாவளியில் இப்ப அஞ்சு பாசனம் ஆயிருக்கு. தாத்பரியரத்னாவளியில சொல்லும் போது சக்கரத்வாயத்கரத்வாது ஸ்வஜன வசதையா ரக்ஷணோத்யுக்த பாவாது பவ்யத்வாத் ஸ்வாத்மதானாது அமலதனுதயா ஸ்ரீ கஜேந்திராவனாச்ச நானா பந்துத்வ யோகாத் விபதி சகிதையா வியாஜமாத்ரா விலா அபிலாஷாத் காருண்யாதீன விருத்திம் கமல திருஷாவைத்து காதிசூனு கிருத்தார்த்தஹா. இம்பெருமான் எப்படி அனுபவிக்கிறார்? சக்கரத்வாயக்கரத்வாது, சக்கரம் இருக்கக்கூடிய சக்கரம், புஷ்டமான கரம், கையார் சக்கரத்து, கை ஆர் சக்கரம் இருக்கும் இல்லையோ, அதனால அப்படி சொன்னார். ஸ்வஜன வசதையா இரண்டாவது பாட்டுக்கு முன்னாடியே பார்த்து ரக்ஷணோத்யுக்த பாவாது, ரட்சிப்பதில் முயற்சி செய்பவனாக. என்கிட்ட வெள்ளத்தனை கிடந்தா அப்படின்னு சொல்றாரு இல்லையா, வெள்ளத்தனை கிடந்தா திருப்பாள் கடல் வந்து பெருமான் இருக்கிறது எதுக்காக ரட்சிக்கணும், இங்க ஒரே எண்ணத்துக்காக தான். அப்ப வெள்ளத்தனை கிடந்தாய் இனி உன்னை விட்டு என் கொள்வானே அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஸ்வஜன வசதையா ரக்ஷணோத்யுக்த பாவாத்து, ரக்ஷணத்துக்காக வந்திருப்போம். பவ்யத்வாத் ஸ்வாத்மதானாத், பவ்யத்வாத் கூவியருளாய் கண்ணனே அப்படின்னு என்னை கூட்டுக்கொள்ள வேணும் அப்படின்னா அவதாரம் பண்ணி கண்ணன் கூட்டுக்கிறான். யாராவது ஒருத்தர் இப்படி கூட்டா போதும், இம்பெருமானே என்னை சேர்த்துப்பியா, சரி உனக்காக ஒரு அவதாரமே பண்றேன், பண்டி உன்னை சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிற. அப்படி பவ்யத்வாது சுவாத்மதானாது தன்னே கொடுப்பவன், கண்ணபிரானை விண்ணோர் கருமாணிக்கத்தை அமுதை நன்னியும் நன்னகில்லை நடுவே ஓர் உடம்பிலிட்டு இருந்தா கூட, நடுவில் உடம்பில் இருக்க வைத்தா கூட தன்னையே கொடுத்து திருவாராதனங்கள்லாம் பண்ணும்படி பண்ணி வைத்தவன் என்பதாக இருக்கும். பவ்யத்வாது சுவாத்மதானாது, ஆசிரியருக்கு சுவாத்மாவை அனுபவியமாக கொடுக்கையாலும் இந்த மாதிரி காரணங்கள்னாலே காருண்யாதீன விருத்தியம் எம்பெருமான் கமல திருஷம் அவைத்து காரிசூனு கிருத்தார்த்தஹா. அம்மாழ்வார் அழகாக அனுபவிக்கிறார்னா கிருத்தார்த்த, அவருக்கு எல்லாம் எம்பெருமான அனுபவிச்சாச்சு. அதனால இப்படியாக எம்பெருமானை எல்லாம் அனுபவித்து பாடுகிறார் என்பதாக அர்த்தம். அழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.